உன் குத்தம்மா என் குத்தம்மா, யார நானும் குத்தஞ்சொல்ல. பச்சப்பசும் சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே, இன்று நடப்பாதையிலே வாழ்வதென்ன மூலையிலே, கொத்து நெறிஞ்சி முள்ளு குத்துது நெஞ்சுக்குள்ளே, சொன்னாலும் சோகமம்மா தீராததாகமம்மா, உன் குத்தம்மா சுத்தமா.